நாம் யாவரும் அமரலாம். அடுத்ததாக நாம் இரண்டாவது தேவசிக்குள்ளாக கடந்து செல்லியிருக்கிறோம். இரண்டாவது தேவசியின் தலைப்பு எசேக்கியேல் தேவாலய பலிபீட பிரதிஷ்டை தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் ஆயத்தமாகும் மெய் திருச்சபை. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். எசேக்கியேல் தேவாலய பலிபீட பிரதிஷ்டை தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் ஆயத்தமாகும் மெய் திருச்சபை. இந்த தலைப்பின் கீழாக மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் ஜானி அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். சகோதரர்களை நம் அனைவரும் சார்பாக வரவேற்று இந்த தேவ செய்தி வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்தியசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவின் நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாக அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வாம் கிறிஸ்டியன் லவ் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். In the name of our Lord Jesus Christ to our dear brother Rick and Bill Gill and sister Ruth. Thank you. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட எசேக்கியேல் தேவாலயத்தினுடைய பலிபீட பிரதிஷ்டை மற்றும் தீர்க்க தரிசன வெளிச்சங்களில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மெய் திருச்சபை என்ற தலைப்பின் கீழாக சத்தியங்களை சற்று நேரம் தியானிக்க தேவன் கிருபை செய்வார். அன்பானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய விசேஷித்த தரிசன காட்சிகள் வரும் கால மகிமையான கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ராஜ்யம் எவ்விதத்தில் நிர்வகிக்கப்பட இருக்கின்றது மற்றும் அதில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அடையாளங்கள் உணர்த்தும் சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து மிக விவரமான சத்தியங்களை எசேக்கியேல் தீர்க்க தரிசன ஆகமத்தில் குறிப்பாக 40 முதல் 48 அதிகாரங்கள் வரைக்கும் விவரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை தான் நாம் இன்றைய தினத்தில் நாம் ஆராய இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஏற்றக்கால உணவை பெறும் பொழுது விசேஷித்த நம்பிக்கையை உற்சாகத்தை தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம் என்பதை குறித்து நமது மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் தெளிவாக்கினார். அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனமானது முழுமையாக அடையாள பாஷைகள் நிறைந்தது. அந்த அடையாள பாஷைகளிலே விசேஷித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்று நமது மூத்த சகோதரர் குறிப்பிட்டார். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய சில பாகங்களில் சில நிழல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நிழல்களில் நாம் வாசிக்கும் போது ஆராயும் போது ஏற்கனவே லேவி ராகமம் 16 அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில பலிகள் பற்றிய நிழல்கள் மீண்டுமாக இடம்பெற்றது போல ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கும். ஆனாலும் கூட தேவன் இந்த அடையாள பாசை சத்தியங்களில் பல்வேறு கோணங்களில் இந்த நிழல்களை அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். அதனால் இந்த ஆங்கிலத்தில் அதை சொல்லும் பொழுது, நோ சிங்கிள் டைப் கேன் கேப்சர் எவ்ரி டீடைல் ஆஃப் த ஆன்டி டைப். ஈச் டைப் எம்பசைஸ் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளான். தேவன் அவரது விசேஷித்த நிழல்களை பல்வேறு கோணங்களில் இந்த எசேக்கியேலினுடைய மகிமையான தேவாலயத்தின் அடையாளங்களில் பயன்படுத்தி இருப்பது தேவனுடைய திட்டத்தின் மகத்தான காரியங்களை, மகிமையின் ராஜ்யத்தின் நிர்வகிப்பு பணிகளை அவர் தெரிவிப்பதற்காகவே அவர் விளக்கியிருக்கிறார். ஆகவேதான் இந்த காரியங்களை நாம் கவனமாய் தியானித்து அதன் மூலமாக ஏற்றக்கால உணவில் பலப்பட வேண்டியிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாய் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய இந்த ஆவிக்குரிய ஆராய்ச்சி பாகத்தில் 4 விதமான வகுப்பினரை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்வது இந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவது சாதோக்கியின் புத்திரர் என்ற ஒரு அடையாள பாஷையில் குறிப்பிடக்கூடிய ஒரு வகுப்பார். இவர்கள் மகிமையின் சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாராக இருக்கிறார்கள். ஆகவே அடுத்ததாக லேவியர்கள். லேவியர்கள் திரள் கூட்டத்தினரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். மூன்றாவதாக அதிபதி வகுப்பார், த பிரின்ஸ் கிளாஸ். இவர்கள் இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் வகுப்பினரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக த பீப்புள், ஜனங்கள். இவர்கள் உலக மனுக்குலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகுப்பினராக அங்கே காணப்படுகிறார்கள். ஆகவே இவ்விதமான அடையாள பாஷைகள் சம்பந்தப்பட்ட இவ்வித வகுப்பாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய முன்னறிவுக்கு நாம் கொண்டு வருவோம். அன்பானவர்களே, நாம் இந்த இசைக்கியலினுடைய மகிமையான திருகு தரிசன காட்சிகளில் அடையாளங்கள் மூலமாக கற்றுக்கொள்வது ஏறக்குறைய இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு ஸ்டடி போலவே தான் அமைந்திருக்கிறது. இருந்த போதிலும் மகிமையான ராஜ்யத்தினுடைய நிர்வகிப்பு பணியை குறித்து மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு விசேஷமாய் அவரது பாத அங்க வகுப்பினருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியமாக இது காணப்படுகிறது என்பதை நம்முடைய மூத்த சகோதரர் தனது எழுத்துக்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். விசேஷமாக கிழக்கு வாசல் வழியாக புறப்படக்கூடிய அந்த தேவ மகிமையை குறித்து எசேக்கியேல் 43:4-5 அங்கே விவரிக்கப்படும் பொழுது, கிழக்கு வாசல் வழியாக சென்ற அந்த தேவ மகிமை விசேஷமானது, குறிப்பாக இந்த அடையாளத்தில் பயன்படுத்தக்கூடிய சத்தியமானது, சபை மகிமையடைந்து விட்டது, சபை மகிமைக்குள் சென்று விட்டது. த குளோரிபிகேஷன் ஆஃப் த சர்ச் கம்ப்ளீட்டட். சபை மகிமைக்குள் பிரவேசித்து விட்டது என்பதை நாம் இங்கே அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, விசேஷமாய் இந்த மெய்திருச்சபை மகிமையடைந்த பிற்பாடு மகிமையின் ராஜ்யத்தினுடைய நிர்வாகம் தொடங்கியிருக்கிறது. தேவனுடைய பிதாவினுடைய அங்கீகரிப்பை மகிமையின் சபை பெற்றுவிட்டது. அதனால் ஒப்புரவாக்கும் உன்னதமான ஊழியத்தை மேசியா அவர் தொடங்கி அந்த ஒப்புரவாக்கும் பணியில், த கிரேட் அட்டோன்மெண்ட் ஒர்க்கில் அவரது மகிமையின் சபைக்குரிய பங்களிப்பை அவர் தருவதற்கு சித்தமானார். ஆகவே சபை பெற்றுள்ள அப்பேற்பட்ட ஊழியம் மகிமையில் ஒப்புரவாக்கும் ஒரு ஊழியமாக அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவே இவைகளை அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் கிழக்கு வாசலிலிருந்து புறப்பட்ட அந்த தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று என்ற அடையாள பாஷை சத்தியத்தை நாம் அந்த எசேக்கியேல் 43:4-5 வாசிக்கும் போது நாம் ஆராய்ந்து சத்தியத்தை பெறலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீட்பையும் ஜீவனையும் பெறுவதற்கு மகிமையின் ஆசாரியராக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது அவருக்குள் இருக்கக்கூடிய மகிமையின் திருச்சபையின் மூலமாகவே தேவனிடத்தில் வர முடியும் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக ஜெடோக்கி பிரீஸ்ட், சாதோக்கின் ஆசாரியர் என்ற ஒரு அடையாள பாஷை விசேஷமாய் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் நிழல்களிலிருந்து அங்கே குறிப்பிடப்பட்ட பெயராய் இருப்பதினாலே இந்த சாதோக்கு என்ற அந்த ஒரு உச்சரிப்பின் வார்த்தையானது நீதியுள்ள நியாயமுள்ள தேவனுடைய கட்டளைகளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து காணப்படுகின்ற என்ற ஒரு தர நிலைமையை, தகுதி நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குணலட்சணத்தை மற்றும் தகுதியை இந்த சாதோக்கு என்ற ஆசாரியர் பெற்றிருந்தார். ஆகவே அவரை தாவீது ஆசாரியராக நியமித்ததை பழைய ஏற்பாட்டினுடைய விசேஷித்த வேத வரலாறிலே நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அந்த அடையாளத்தை இங்கே பிதாவாகிய தேவன் மகிமையின் சபைக்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், விசேஷமாய் பிதாவாகிய தேவனுடைய நீதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்குள்ளாக சென்று சேர்ந்திருக்கக்கூடிய மகிமையின் சபை அவருடைய நீதிக்குள்ளாக கடந்து தேவ நீதியாகவே மகிமையில் ஊழியம் செய்யக்கூடிய உன்னத வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பதையும் விசேஷமாய் இங்கே அடையாளப்படுத்துகிறது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த எசேக்கியேலின் தேவாலயத்தில் குறிப்பாக மையமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த காட்சி என்னவென்றால், ஆலயத்தினுடைய பலிபீடம். பலிபீடம், இந்த பலிபீடம் விசேஷமானது. இந்த பலிபீடத்தினுடைய காட்சியை நம்ம பவர் பாயிண்டில் நம்ம பார்த்தோம்னா, இந்த பலிபீடத்தினுடைய பாகங்கள் குறிக்கப்பட்டிருக்கு, ஹெராத், ஹெரியல். அது தேவனுடைய விசேஷித்த நீதியை நினைவுபடுத்தக்கூடிய என்றென்றும் நீங்காத நினைவு சின்னமாக இருக்கிறது. அதை குறித்ததான பொருளான வெளிச்சம் எபிரேயர் 13:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலிபீடமாக அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஒரு உன்னத பலிபீடமாக கர்த்தர் தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரது அர்ப்பணிக்கப்பட்ட மேன்மையான பலியையும் அது நித்தியமான நினைவு சின்னமாக அது அடையாளப்படுத்துகிறது. ஆகவேதான் அந்த மகிமையான ராஜ்யத்தில் மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது சபையும் மையப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவரது பலி என்றென்றுமான ஒரு நித்திய நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலிபீடத்தினுடைய இசைவுகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி விசேஷமாய் விளக்கக்கூடியவராக இருக்கிறார். எசேக்கியேல் 43 அதிகாரத்தினுடைய பிற்பகுதி பாகங்களில் அந்த அளவீடுகளை நாம் தியானிக்கும் போது, குறிப்பாக இங்கே விசேஷமாய் அதனுடைய பொருத்தங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, தேவனுடைய நீதி சரிக்கட்டப்பட்டு விட்டது. தெய்வீக நீதியானது விசேஷித்த வகையில் செயலாற்றுவதற்கு முன் வந்திருக்கிறது. ஆகவே இங்கே மகிமையின் ராஜ்யத்தில் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக நீதி நியாயங்கள் மற்றும் அதோடு இணைந்த அவரது பிற குணங்கள், விசேஷமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அவரது சபையின் மூலமாக அந்த மகிமையின் நிர்வகிப்பு பணிகளிலே காட்டப்பட இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த பலிபீடமானது விசேஷ வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அளவீடுகள் துல்லியமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆல் சர்வீஸ் ஜட்ஜ்டு கரெக்ட்லி. அனைத்து விதமான ஒழுங்குகளும் ஆராதனைகளும் நடைமுறைகளும் அங்கே செலுத்தப்படுகின்ற பலிகளின் நிஜ அடையாளங்களும் மிக விசேஷமாக நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் பிதாவாகிய தேவனுடைய நீதி நியாயங்கள், புதிய உடன்படிக்கையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விசேஷித்த நிபந்தனைகள் மற்றும் புதிய உடன்படிக்கைக்குரிய கட்டளைகள், பிரமாணங்கள் பிரதானமாக முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிற்பாடே தேவனுடைய இரக்கம் அதை தொடர்கிறது என்பதையும் விவரிக்கக்கூடிய விசேஷித்த பலிபீடமாக காணப்படுகிறது. இந்த விசேஷித்த பலிபீடம் விசித்திரமான படி அமைப்பு முறையை கொண்டிருக்கிறது. நாம் பலிபீடத்தை டேபர்னக்கு இல்லை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தோம்னா அங்கே படிகள் இல்லை. ஆகவே இங்கே படிகள் இருக்கிறது. இதனுடைய வித்தியாசம், அதனுடைய ஆவிக்குரிய பொருளை குறித்து ஆராயும் போது இந்த மகிமையின் ராஜ்யத்தினுடைய விசேஷித்த காரியம் என்னவென்றால், இந்த மகிமையின் ராஜ்யமான இந்த ஒரு யுகம், இந்த காலப்பகுதி, இட் இஸ் ஏஜ் ஃபார் ஒர்க், கிரியைகள் அடங்கிய காலப்பகுதி. கிரியைகள் மூலமாக, கனி கொடுத்தலின் மூலமாக அவர்கள் தங்களை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஆகவே இது விசேஷித்த படிகளில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய சுவிசேஷ யுகமோ அது விசுவாசிப்பதற்குரிய ஒரு காலம், ஏஜ் ஆஃப் ஃபெய்த். ஆனால் இனி வரும் மகிமையின் ராஜ்யமோ ஏஜ் ஆஃப் ஒர்க் என்பதை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மகிமையின் ராஜ்யத்தினுடைய விசேஷித்த தொடக்கம் எவ்விதமாக இருக்கும் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தில் சில கோணங்களிலே விளக்கங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 43 வசனத்தை நாம் கவனிக்கலாம். படிங்க. அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன், அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். ஆம், இங்கே பிதாவாகிய தேவன் எசேக்கியேல் இடத்துல பேசக்கூடிய ஒரு காட்சி. விசேஷமாய் அந்த ஒரு குரல் பேசக்கூடிய ஒரு குரலாக இருக்கு. அதனுடைய ஆவிக்குரிய பொருள், பிதாவாகிய தேவன் மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது சபையின் மூலமாக அந்த ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அவர் தன்னுடைய விசேஷித்த சத்தியங்களை முதல் முறையாக விளக்கி சொல்வதற்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாக அங்கே குறிப்பிடப்படுது. ஆபக்கூக் தீர்க்கதரிசி அதை மற்றொரு கோணத்தில் விளக்கும் பொழுது, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. அந்த மகிமையான ராஜ்யத்தில் உயிர் தெழுப்பப்பட்ட, அந்த ராஜ்யத்திற்கு வரவழைக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் மிகுந்த அமைதியோடு சைலண்டா அவர்கள் தேவனுடைய விசேஷித்த சத்தியங்களை அவர்கள் பெறுவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு மகத்தான பணியோடு இந்த ராஜ்யத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடு அங்கே தொடங்குவதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு விசேஷ நிர்வகிப்பு முறை எசேக்கியேல் தேவாலயத்தில் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விசுவலைஸ் வீடியோவை சகோதரர்கள் வந்து ஒரு ஓரிரு நிமிடங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அங்கே பவர் பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் நன்றாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசி எசேக்கியேல் தரிசனமாக கண்ட தேவாலயத்தின் பாகங்கள் ஒவ்வொன்றும் அடையாளங்களை கொண்டுள்ளது. அந்தபடி முதலாவதாக எசேக்கியேலின் மகிமையான தேவாலயத்தை சுற்றிலும் உள்ள மதில் சுவர் புதிய உடன்படிக்கையில் உள்ள கட்டளைகளின் படியே தேவனிடத்தில் அர்ப்பணிப்பிற்குள் வருபவர்களை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக வெளிப்பிரகாரத்திற்கு 7 படிகளை கடந்து வருவது பரிபூரண மனித சுபாவத்தை அடைவதே இலக்கு என்பதை குறிக்கிறது. மூன்றாவதாக வெளிப்பிரகாரத்தின் 7 படிகளுக்கு கீழே இருக்கும் அசுத்த ஸ்தலம் இன்னும் ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு உட்படாத ஜனங்களை குறிக்கிறது. தேவாலயத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும் நதி இவர்களிடத்தில் கிரியை செய்து ராஜ்யத்திற்கு உட்படுத்தும். வெளிப்பிரகாரத்தில் பரிபூரண மனித சுபாவ இலக்கை எவ்விதம் பெறலாம் என்பதை முற்பிதாக்கள் வகுப்பினர் வழிகாட்டி வருவர். வாசலண்டையில் காணப்படுகிற பேரீச்ச மரம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடையாளப்படுத்துகிறது. ஜீவனுக்கான வாசலை மேசியா திறந்திருப்பதால் ஏற்பட்டுள்ள மாபெரும் சந்தோஷத்தை குறிக்கும். அடுத்ததாக வெளிப்பிரகாரத்திலிருந்து உட்பிரகாரத்திற்கு செல்ல 8 படிகளை கடப்பது என்பது மேன்மையான பூரண நிலைக்கு உயர்த்தப்பட்ட முற்பிதாக்களின் ஆளுகையை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக உட்பிரகாரத்தில் காணப்படும் பலிபீடம் கிறிஸ்துவின் மேன்மையான பலியின் மூலம் ஒப்புரவாகுதல் நடைபெறுவதை அடையாளப்படுத்துகிறது. பலிபீட காவலை காக்கும் சாதோக்கின் ஆசாரிய ஊழியம் மகிமையான சபை கிறிஸ்துவுடன் ஒப்புரவாக்கும் மகிமையான ஊழியத்தை குறிக்கிறது. சாதோக்கின் ஆசாரியர்கள் பாடகராகவும் உள்ளனர். இது தேவ ஒழுங்குகளை முற்பிதாக்கள் வகுப்பினருக்கு அளிப்பவர்களாக உள்ளனர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தற்போது இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நம்ம பார்த்த இந்த ஒரு காட்சியில் எசேக்கியேல் தேவாலயத்தினுடைய நிர்வகிப்பு பணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற உன்னதமான அடையாளங்களின் சத்திய வெளிச்சங்களை நாம் விவரமாக நாம் அறிந்து கொண்டோம். விசுவலைஸாக நம்ம பார்க்கும்போது நாம் இன்னும் அதிகமான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்படும் என்பது நாம் யாவரும் அறிந்தது. ஆகவே இங்கே விசேஷமாக இந்த மகிமையின் நிர்வகிப்பு பணிகளில் பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டை மிகவும் விசேஷமானதாக காணப்படுகிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியங்கள், த மெரிட்டோரியல் ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மெரிட், விசேஷமாக அவைகள் ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கும் விசேஷித்த தெய்வீக திட்டத்தின் ஒழுங்குகளுடனும் நிபந்தனைகளுடனும் எவ்விதம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை விவரிக்கக்கூடிய பலிபீடத்தின் உன்னத அடையாளங்கள். ஆகவேதான் அவைகளில் நிழல்கள் போன்ற பலி பொருள்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. காலை, பிற்பாடு வெள்ளாடு, அங்கே பலிக்கான பொருள்கள். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே காட்டப்பட்டது போல அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே பலியின் இரத்தத்தை பூசக்கூடிய நிகழ்ச்சி, இவை யாவும் ஆவிக்குரிய அடையாள அர்த்தமுடையவைகள் என்பதை நாம் ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அநேக வசனங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்தை கருதி அதில் சில சுருக்கமான வசனங்களை நாம் பார்த்தால், எசேக்கியேல் 43:18-19-20 வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடும். இளம் காளையை கொடுப்பாயாக என்று அவர் அங்கே சொல்றார். பிற்பாடு எசேக்கியேல் 43:22-23 வசனங்களில் இளம் காளையுடன் வெள்ளாட்டுக்கடா, அது பாவ நிவாரணத்துக்கான வெள்ளாட்டுக்கடா என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இங்கே முதலில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த இளம் காளை விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை மீண்டும் நினைவுபடுத்துகிறதாகவும், பிற்பாடு குறிப்பிடப்படக்கூடிய அந்த வெள்ளாட்டுக்கடா பாவ நிவாரண பலியில் மெய் திருச்சபிக்கு உரிய பங்களிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு ஏற்கப்பட்டது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை அங்கே விவரிக்கக்கூடிய மாபெரும் அடையாள காட்சியாக மிகவும் வலிமையாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்பொழுது இந்த மகிமையில் இருக்கக்கூடிய சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மகா பெரிய மத்தியஸ்தரோடு இணைந்து ஒப்புரவாக்கும் பணிகளிலே உன்னதமான ஊழியத்தை அது பெற்று அந்த ஊழியத்தை மகிமையின் ஆசீர்வாதங்களில் ஜீவித்து அந்த ஊழியத்தை அது நடத்தி காண்பிக்க வேண்டிய ஒரு மகா உன்னத பொறுப்பில் இந்த மகிமையின் சபை இருக்கிறது. ஆகவே இந்த மகிமையின் சபையின் ஊழியம் எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் ஒரு சில வேதத்தின் ஆதாரங்களோடு நாம் தியானிக்கிறோம். த மிஷன் ஆஃப் த சர்ச் இன் க்ளோரி, மகிமையின் சபையினுடைய ஊழியத்தை குறித்து எசேக்கியேல் சாதோக்கின் புத்திரராகிய அந்த அடையாளப்படுத்தப்பட்ட வகுப்பார் மகிமையின் சபையை அடையாளப்படுத்துவதனாலே அவர்களை பயன்படுத்தி இந்த மகிமையின் சபையினுடைய ஊழியத்தை ஒரு சில விவரங்களோடு விளக்குகிறார். அன்பானவர்களே, எசேக்கியேல் 40:46 பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். வடதேசிக்கு எதிராக இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையதுங்கிறார். இவர்கள் யார் என்றால், அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியில் சாதோக்கின் புத்திரர். ஏற்கனவே நாம் ஜடோக்கி பிரீஸ்ட் பத்தி நம்ம பார்த்தோம். அவர்கள் மகிமையின் சபையை அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பெயரினுடைய ஞான அர்த்தங்களை நாம் கற்றிருக்கிறோம். தொடர்ந்து இதற்குரிய வெளிச்சமாக நிஜமாக இவர்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை ரெவிலேட்டர் ஜான் அதை குறித்து பேசும்போது, மகிமையின் சபை விசேஷமாய் தேவனையும் அவரது ராஜரீகத்தையும் மகிழ்ந்து விசேஷித்த ஒரு புதிய பாட்டை அவர்கள் பாடுகிறார்கள். அதன் பொருள், அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் தேவன், அவர் விசேஷித்த அரசாட்சியை கொடுத்திருக்கிறார் என்ற உன்னதமான ஆராதனை முறைமையை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். இந்த விசேஷித்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி பாடக்கூடிய ஒரு பாட்டு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு மகிமையில் தெய்வீக சுமாவத்தில் தரித்திருக்கக்கூடிய 144,000 பேரே பாடக்கூடிய பாட்டாகவும், பிறர் அவர்களிடத்திலிருந்து எதிர்காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விசேஷித்த ஆராதனை முறைமையின் சத்தியங்களாகவும் இருக்கிறது என்பதை எசேக்கியேலினுடைய தீர்க்க தரிசன அடையாளங்கள் நமக்கு விவரிக்கிறது. ஆகவே சில இந்த அடையாளங்கள் குறிப்பிடக்கூடிய விளக்கங்கள் ஏராளமாக இருப்பதனாலே அதனுடைய சுருக்கமான தொகுப்பை தான் நாம் இங்கே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மெய்யான ஒரு ஆராதனையை மகா பரிசுத்தமுள்ள மெய்த்திருச்சபை, த க்ளோரி இன் க்ளோரி, க்ளோரிஸ் ஆஃப் க்ளோரி, மகிமையின் மேல் மகிமையடைந்த அந்த சபை கர்த்தருடைய தலைமையின் கீழிருந்து அந்த ஆராதனையை ஏறெடுப்பதை பிதாவாகிய தேவனுடைய விசேஷ மகிமையின் ராஜ்யத்தினுடைய முதன்மையான பணியாக அந்த மகிமையின் சபையின் ஊழியம் அங்கே காணப்படுகிறது. பிற்பாடு இந்த மகிமையின் சபையினுடைய ஊழியம் எசேக்கியேல் 44:15 விவரிக்கப்படும் போது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த ஆவிக்குரிய வசனத்தில் சாதோக்கின் புத்திரராகிய லேவியரெனும் ஆசாரியர்கள், அதாவது அந்த வசனத்தில் 3வது வரி, சாதோக்கின் புத்திரராகிய லேவியரெனும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனையின் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இவர்கள் தேவனிடத்தில் தங்களது உன்னதமான கீழ்ப்படிதலை, அர்ப்பணிப்பை, பக்தி வைராக்கியத்தை மற்றும் விசேஷித்த அன்பை அவர்கள் தொடர்ந்து காண்பிப்பதை அங்கே அடையாளங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நினம் மற்றும் இரத்தம் அடையாளப்படுத்துகிறது. த லவ்விங் ஜீல், விசேஷித்த வகையில் அவர்களது அன்பு மெய்யான அன்பாக அக்காப்பை அன்பில் இணைந்த ஒரு உன்னதமான ஒரு உணர்வோடு அவர்கள் இந்த தெய்வீக மகிமையின் ஊழியத்தை செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது ஊழியமானது மகா மேன்மையுள்ளது, அது மகிமை நிறைந்தது. அப்படிப்பட்ட அந்த மகா மகிமையில் சென்றிருக்கக்கூடிய அந்த மெய் திருச்சபையினுடைய உன்னதமான நிலைமையை எசேக்கியேல் அவர்கள் விவரிக்கிறார். அவர் விவரிக்கும் போது எசேக்கியேல் 44:17-26 முடி இருக்கக்கூடிய மிக நீண்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விவரங்கள் காணப்படுகிறது. நேரத்தை கருதி அதனுடைய ஷார்ப் பாயிண்ட்டுக்குள்ளே நாம் உடனடியாக நாம் செல்லலாம். பார்க்கும் பொழுது அவர்கள் விசேஷமாக இந்த 17வது வசனத்தில் இருக்கக்கூடிய பிற்பகுதி வார்த்தையில் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்யில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது, அவருடைய தலைகளில் சணல் நூல் குள்ளாக்கள், அவருடைய இடைகளில் சணல் நூல் சலடங்களை தரிக்க வேண்டும், வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் அறையில் கட்டலாகாதுன்னு அங்கே சொல்றார். ஆகவே இந்த ஒரு காரியம், வியர் ஒன்லி லினன், விசேஷமா இந்த மகிமையின் சபை எதை உடுத்துவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறாங்கன்னா சணல் நூல் ஆடைகளை. அது விசேஷித்த வகையில் குறிப்பிடப்படுவது ரைச்சஸ்னஸ் ஆஃப் செயின்ட்ஸ் இன் க்ளோரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான நீதி நியாயங்களை தரித்திருக்கக்கூடிய சபை விசேஷமாய் அடையாளப்படுத்தப்படுது. எரேமியா 33:16 யெகோவா ஷிகேனு, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்ற ஒரு விசேஷித்த உன்னத தகுதி அந்த சபைக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இன்ஹரண்ட் ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் இன் த க்ளோரி, இந்த மெய்த்திருச்சபைக்கு கர்த்தரின் மூலமாக அவர்கள் சுயமாகவே தெய்வீக நீதியில் கர்த்தரின் தலைமையில் செயலாற்றக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஒரு தரநிலை தகுதி நிலை அங்கே உயர்த்தப்படுகிறது என்பதை இங்கே துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. இந்த வேர்வை அதாவது உல் அங்கே சேர்த்துனா அவர்கள் வந்து ஆட்டுமயிர் உடுப்பு குறிக்குது இங்கிலீஷில் உல், அதை சேர்த்துட்டு அது மிக்சிங் ஆகிடும், ஆட்டுமயிர் உடுப்பும் சணல் நூலும் சேரக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் வியர்வை பாடுகள் மற்றும் துன்பங்களின் அடையாளம், மகிமையின் சபையோ அவைகளை கடந்துதான் இந்த வெற்றி சிறந்த சபையாக மகிமையில் கர்த்தரோடு இசைந்து இந்த ஊழியத்தை ஏறெடுக்கிறது. ஆகவே அந்த ஊழியம் இனிமையானது, மகிமையின் சபையின் ஊழியம் என்றென்றும் இனிமையானது, அது நன்மைகள் நிறைந்தது, அது முழுமையான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது என்பதை விசேஷித்த வகையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எபேசியர்களுடைய நிருபம் 2:7 அவர் அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும்போது இன்கம்பேரபிள் ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் என்று குறிப்பிடுகிறார். அதாவது விசேஷித்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததாக அந்த ஒரு ஊழியம் அவர்களுக்கு கர்த்தரின் தலைமையில் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து அந்த மகிமையின் சபையினுடைய ஊழியத்தினுடைய விசேஷித்த தர நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் குறிப்பிடப்பட்ட அந்த வஸ்திரங்களை விசேஷமாய் பயன்படுத்தணும், அவர்கள் அதை பரிசுத்த அறைவெடிகளில் வைத்திருக்கணும், வேறு வஸ்திரங்களை மற்ற இடங்களுக்கு செல்லும் போது அவர்கள் கையாளலாம்ங்கிறார். ஆகவே தங்கள் வஸ்திரங்களினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது என்ற கட்டளையையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இங்கே சில நிபந்தனைகள் வஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காணப்படும். அதனுடைய அடையாளமான சத்தியம் என்னவென்றால், விசேஷமாய் இந்த மகிமையின் சபை விசேஷித்த பரிசுத்த நிலைமையை பெற்றிருப்பதனாலே அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் எல்லா ஊழியங்களிலும் தங்களுடைய தனித்துவத்தை செப்பரேஷன் ஒர்க்கை காண்பிப்பார்களாம், நிழல்ல நசரேயர்கள் போல. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு அந்த மகிமையின் சபை விசேஷமாய் அந்த ஊழியத்தில் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு அங்கத்திற்கும், அதாவது மகிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திற்கும் விசேஷித்த பணியை விசேஷமாய் தருகிறார். விசேஷித்த பணி, அதனால தான் அவர் சகோதரர் ரசல் அவர்கள் அதை ஆங்கிலத்தில் குறிப்பிடும்போது எ பிளேசிங் ஸ்டார், ஒளிரக்கூடிய மிளிரக்கூடிய விசேஷித்த ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள். பரிசுத்த பவுல் கூறும்போது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமை வேறே. ஆகவே இந்த மகிமையில் உள்ள இந்த பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உன்னதமான மகிமையின் ஊழியத்தின் சாட்சியங்கள், அதன் பணிகள் ஏராளமாய் காணப்படுகிறது. அவைகளை கர்த்தர் இயேசு மகிமையில் இருக்கக்கூடிய சபைக்கு அப்பொழுது தெரிவிப்பார், அவர்களை இயக்குவார். ஆகவே இந்த வஸ்திரங்களுடைய அடையாளம் விசேஷ வகையில் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பணிகளை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இசைக்கியேல் 44:20 நாம் பார்க்கும்போது அந்த அதற்கு முன்பதாக இந்த ஸ்லைடில் அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை நம்ம படிச்சிடலாம். அவர் ஆல்மைட்டி வில் யூஸ் தெம் இன் அ வெரி ஸ்பெஷல் சென்ஸ் ஃபார் அ 1000 இயர்ஸ் எஸ் அ ஸ்டார் பிளேசஸ் இன் க்ளோரி. ஸோ த லார்ட் வில் மேக் யூஸ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் த சர்ச். விசேஷித்த வகையில் இந்த மகிமையின் சபையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் விசேஷித்த வகையில் ஒளிரக்கூடிய உன்னத மகிமையின் ஊழியத்தை பெற்றிருக்கிறதுனால கர்த்தர் இயேசு அவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மகிமையினுடைய சபையினுடைய ஊழியம் ஒப்புயர்வற்றது என்று அவர் குறிப்பிடுறார். விசேஷித்த வகையில் போற்றப்படத்தக்க வகையில் கர்த்தர் இயேசு அதற்கே உரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து எசேக்கியேல் 44:20 மற்றும் 21 தொடர்ச்சிக்கு நாம் சென்றோமானால் விசேஷமாக திராட்சரசம் குடிக்காமல் இருக்கிறதை குறித்தும், விவாகத்தை குறித்தும், மற்றும் தீட்டுப்படுதலை குறித்தும் சில முக்கியமான கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தலைமுடியை குறித்ததான கட்டுப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவைகள் அனைத்தும் விசேஷித்த சத்தியங்களை அடையாளப்படுத்துகிறது. மகிமையின் சபையினுடைய உன்னதமான ஒரு தகுதிகளை இது குறிக்கிறதாக இருக்கிறது. விசேஷமா தலைமுடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் மற்றும் விசேஷித்த கட்டளைகளுக்கு அவர்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை விவரிக்கக்கூடியதாகவும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ வழிகாட்டுதல்கள், அதாவது அவர்கள் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஜனங்களுக்கு போதித்து தெரியப்படுத்தக்கூடிய உன்னத ஊழியம், மெய்யான சத்தியத்தை, த டிவைன் பிளானை விசேஷமாக இந்த மகிமையின் சபை விசேஷித்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று, அந்த ஞானத்தின் மூலம் அவர்கள் இந்த தெய்வீக திட்டத்தை இஸ்ரேலியர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் எவ்விதம் கொடுக்கலாம், எவ்விதம் கொடுக்க முடியும் என்பதை விசேஷித்த வகையில் திட்டமிட்டு முற்பிதாக்களின் மூலமாக அவர்கள் அதை செயல்படுத்த இருக்கிறார்கள், அந்த வித்தியாசங்களை தெளிவாக்க இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இங்கே இருக்கிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இங்கே விசேஷமாக அந்த திராட்சரசம் அது குறிக்கக்கூடிய ஒரு சத்தியம் நாம் பார்க்கிறோம், அது குடிக்கல் ஆகாதுங்கிற அவருடைய சிந்தனை தெளிந்த சிந்தனையாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த திராட்சரசம் சிந்தனை மயக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிழலில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். அதற்கு மாறாக இங்கே மகிமையின் சபையானது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தெளிந்த சிந்தையோடு எப்பொழுதும் தெய்வீக திட்டத்தின் ஞானத்தோடு அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் இயேசுவின் மூலமாக மகிமையிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சபை விசேஷித்த வகையில் தேவனுடைய சித்தத்தை என்றென்றும் நிறைவேற்றக்கூடிய ஒளிரக்கூடிய நட்சத்திரங்களாக தனித்தன்மையுடன் ஜொலித்து அது தன்னுடைய ஊழியத்தை இனிமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கும். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, விசேஷித்த வகையில் அவர்களுடைய நியாயம் எப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவனுடைய நியாயத்தை வெளிக்காண்பித்து அந்த நீதி நியாயங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு வழக்கு இருந்தால் அதை தீர்ப்பதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள். ஆகவே மகிமையின் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு உன்னதமான ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் Acts 3:23 அவரது குறித்து கூறும்போது, அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். ஆகவே அந்த தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்துகிறார்? சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம், மகிமையின் கர்த்தர் இயேசு. மகிமையின் கர்த்தர் இயேசு என்றால் அவர் மாத்திரமல்ல, மகிமையடைந்த சபையும் இருக்கிறது. ஆகவே மகிமையடைந்த சபை தேவனுடைய சத்தியங்களையும் அதன் பிரமாணங்களையும் காத்து ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் கொடுத்து அதன் அடிப்படையில் இறுதியில் அவர்கள் ஜீவனுக்கு பாத்திரரா அல்லது அபாத்திரரா என்று தீர்க்கக்கூடிய நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவர்களது நேச மனவாளனிடத்தில் பெற்று அந்த நியாய தீர்ப்பிலும் பங்கேற்பை பங்களிப்பை தர இருக்கின்றார்கள் இந்த மகிமையின் சபை என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தில் விவரமாக அடையாளங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த நியாய தீர்ப்பானது மிகுந்த நேர்மையோடும் ஞானத்தோடும் அனைத்து தரப்பு மக்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடும் நிச்சயமாக அமைந்திருக்கும், அதில் சந்தேகமில்லை. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என்ற தீர்க்கதரிசன வார்த்தையினுடைய மறுபகுதிகளை நாம் அறிவோம். தொடர்ந்து இங்கே எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாய தீர்ப்பினுடைய அத்தியாயம் 1000 ஆண்டு அரசாட்சி முழுமையாக தொடரும் என்பதும் நாம் யாவரும் ஏற்கனவே அறிந்தது. இந்த 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவில் இறுதியாக த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், விசேஷித்த இறுதி நியாய தீர்ப்பை கர்த்தர் அவரது மகிமையின் சபையை சேர்த்து அதன் பங்களிப்போடு அவர் செய்ய இருக்கின்றார். ஆகவே இந்த மகிமையின் சபையுடைய ஊழியத்தில் இந்த உயிர் தழுப்பப்பட்ட உலக ஜனம் இறுதியில் மனம் திரும்பாவிட்டால், ஒருவேளை மனம் திரும்பாவிட்டால், த மெர்சிஃபுல் பிளாட்டிங் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டிங், அவர்களுக்கு இரக்கமான அன்பான ஜீவன் இழப்பு செய்யப்படும் ஒரு தீர்ப்பு கர்த்தரின் தலைமையில் மகிமையின் சபையின் மூலமாக புறப்பட்டு வரும் என்பதை இந்த எசேக்கியேலினுடைய தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய அடையாளங்கள் விவரிக்கிறது. அன்பானவர்களே, விசேஷமாய் இவர்கள் இந்த உன்னதமான நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இறந்து போன சடலங்கள் இடத்துல சவத்தினால் தீட்டுப்படக்கூடாது, செத்த ஒரு இடத்தில் போய் தீட்டுப்படக்கூடாது, என்ற ஒரு கட்டளையை அடையாளங்களில் பெற்றிருக்கிறாங்க. இதன் பொருள் ஈவில் டூயர்ஸ், யாரெல்லாம் தீமையான காரியங்களை தீமையான சிந்தனைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களை புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்குள்ளாக அழைத்து வருவதற்குரிய பொறுப்பை பெற்றுள்ள மகிமையின் சபை அவர்களோடு எந்த வகையிலும் விசேஷமான தொடர்பை வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பினால் ஒழிய அவர்களை ராஜ்யத்தின் விசேஷ பிள்ளைகளாக்குவதற்குரிய நிலைமை இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதை அந்த வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் நிகழ்ச்சி விவரிக்கிறது. அன்பானவர்களே, இப்படியாக இந்த மகிமையின் சபையினுடைய பல்வேறு மகிமையின் ஊழியங்களினுடைய காட்சிகள் விவரமாய் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மகிமையின் சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் 144,000 பேருடைய ஒவ்வொரு அங்கத்தினரையும் பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசேஷமாய் வரும் மகிமையின் ராஜ்யத்தில் பயன்படுத்த இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு அங்கே காணப்படுகிறது. இப்படியாக இந்த மகிமையின் சபை உட்பிரகாரத்தில் காணப்படுகிற பலிபீடம் மற்றும் பலிபீடம் சம்பந்தப்பட்ட காவல்கள் அதனுடைய ஆராதனைகளில் இடம்பெறும் பொழுது அதற்கு அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய காட்சியில் சில காட்சிகள் பார்க்கலாம். அதாவது உட்பிரகாரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்தலத்தில் காணப்படுகிற இந்த காரியங்களை குறித்து நாம் தற்போது இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நாம் பார்க்கலாம். அதனுடைய விசுவல் கிளியராக இருக்கிறதுனால நம்ம அதை நன்றாக கவனிக்கலாம். பாருங்க, அடுத்த பாகமாக எசேக்கியேல் 40வது அதிகாரம். அடுத்த பாகமாக எசேக்கியேல் 40வது அதிகாரம் 49வது வசனத்தின்படி, உட்பிரகாரத்தில் பல படிகளுக்கு மேலே மகா பரிசுத்த ஸ்தலம் மிகவும் மேலானதாக காட்டப்பட்டுள்ளது. சதுரமாய் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி தெய்வீக பூரணத்தை காண்பிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சித்திர வேலைப்பாடாக உள்ள மனித முகமும் சிங்க முகமும் கொண்ட கேருபீன்களின் தோற்றம் தெய்வீக அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துவதாயும், அவைகளை மையமாக கொண்டே பேரீச்சை மரம் குறிக்கக்கூடிய உன்னத வெற்றியை பரம தந்தை அளித்து வருகிறார் என விவரிக்கிறது. அங்கு உள்ள பலிபீடம் ஜெயத்திற்கான அஸ்திபாரம், தாழ்மையினும் குணத்தில் தொடங்குவதையும் மகிமையின் கர்த்தருடைய வெற்றிக்கான காரணத்தையும் அடையாளப்படுத்துவதாய் உள்ளது. மேலும் எசேக்கியேல் 46வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்களின்படி, உட்பிரகார தள வரிசையில் ஆசாரியருடைய பலிகளை சமைக்கும் இடங்கள் குறிப்பது என்னவென்றால், ராஜ்யத்திற்கு உட்படும் ஜனங்களை பக்குவப்படுத்தும் பணியில் தண்ணீராகிய சத்தியமும் அக்னியாகிய உற்சாகமும் பக்தி வைராக்கியமும் இவர்கள் பரிபூரணத்தில் வளர மிக அவசியமானவைகள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அடுத்த பாகமாக தேவாலயத்திற்கு மேற்கு திசையில் அமைந்துள்ள பின்னரைகளின் உபயோகம் இன்னும் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் குறிப்பிடப்படாதது எதை குறிக்கலாம் என்றால், முற்பிதாக்களால் செய்யப்பட வேண்டிய மீதமுள்ள கிரியைகள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதாய் காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தற்போது நாம் இங்கே பார்த்த அந்த வீடியோ கிளிப்பிங்ல மகா பரிசுத்தலம் மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விசேஷ நிர்வகிப்பை விவரமாய் நமக்கு விளக்கினது. அதிலும் குறிப்பாக இங்கே அந்த பேரிச்சி மரம், த பாம் ட்ரீ, விசேஷமாய் ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்த கர்த்தரின் மகிமையான சபை விசேஷமாய் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசித்து மகிமையின் ஊழியத்தை ஏறெடுப்பதற்குரிய முழு தகுதியை பெற்றிருக்கிறது என்பதையும், அவர்களுடைய மெச்சூரிட்டி, ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி, முதிர்ச்சியினுடைய நிலைமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறது என்பதையும், தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய கேருவுக்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பு மற்றும் சிங்கமுகத்தை கொண்ட அந்த ஒரு கேருபினுடைய மறுமுகம் தேவனுடைய நீதியையும் விசேஷமாய் தொடர்ந்து அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய அன்பும் நீதியும் இணைந்து தொடர்ந்து வெற்றியை தர வல்லமையுள்ளதாக காணப்பட்டு அந்த மகிமையின் ராஜ்யம் முழுக்க தெய்வீக அன்பினால் நிறையப்பட்டு இந்த மகிமையின் சபை இப்பேற்பட்ட ஊழியத்தை தாழ்மையிலிருந்து, அதாவது அந்த ஆல்டர், இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் கூடிய அந்த ஆல்டர் வந்து வெறுமையாக தான் இருக்கு, எம்டினஸ். இந்த வெறுமை தாழ்மையினுடைய ஒரு உன்னத அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு மற்றும் ஊழியம் தன்னுடைய கேரக்டருடைய அடையாளத்தை கூட அவர் கூறும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தினதை நாம் அறிவோம். அப்படி போல மகிமையில் கர்த்தர் இருப்பினும், மகிமையில் சபை இருப்பினும், தங்களது தனித்தன்மைகள் மாறாததாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்றென்றும் அவரது தெய்வீக ஒழுங்குக்கும் பிரமாணத்திற்கும் என்றென்றும் தாங்கள் தாழ்மையுள்ளவர்களே. தங்களது ஊழியங்கள் எப்பேற்பட்ட தகுதியுள்ளவர்களாய் இருப்பினும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் மிக்கவைகளாய் இருப்பினும், தாங்கள் என்றென்றும் பிதாவிற்கு கீழ்ப்பட்டவர்களே என்ற தாழ்மையின் அடையாளத்தை தொடர்ந்து மகிமையின் சபை கர்த்தரின் தலைமையில் தெரிவிக்கக்கூடியதாகவும், அப்பேற்பட்ட உன்னத பயணத்தை ஒட்டுமொத்த உலகமும் பின்தொடர வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும், அவைகள் விசேஷித்த வகையில் எதிரொலிப்பாக விசேஷித்த ஆர்னமெண்ட் ஒர்க்கில், விசேஷித்த வகையில் அங்கே சித்திர வேலைப்பாடுகள் அடங்கிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடையாளங்கள் இன்னும் அநேகம் இருக்கு. நேரத்தை கருதி இதனுடைய சுருக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த மகிமையினுடைய நிர்வகிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சபை மூலமாக விசேஷமாய் யுகா யுகங்களுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இவைகள் சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சதுரம் அடையாள பாஷைகளில் தேவ பரிபூர்ணத்தை விளக்கும் மாபெரும் சத்தியம். த ஸ்கொயர், தேவனுடைய பரிபூர்ணம் மகா உன்னதமானது, அந்த பரிபூர்ணம் முழுமையானது. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ணத்தினுடைய தன்மைகளின் முதல் பாகத்தை ஒட்டுமொத்த சபை, பிற்பாடு இஸ்ரேலின் முற்பிதாக்கள், பிற்பாடு இஸ்ரேலிய ஜனங்கள், பிற்பாடு உலக ஜனங்கள், இப்படியாக வரிசை கிரமமாக அவர்கள் பெற உள்ளனர் அந்தந்த விகிதாச்சார அளவுகளின்படியே என்பதை விவரிக்கக்கூடிய உன்னதமான மகிமையின் திட்ட ஏற்பாடாக இந்த எசேக்கியேல் தேவாலயத்தினுடைய மகிமை நிறைந்த விசேஷித்த பரிசுத்த ஸ்தலம் மற்றும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உட்பிரகாரம், பிற்பாடு இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரம், இடையில் இருக்கக்கூடிய படிகள், இவைகள் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதை நாம் இங்கு நன்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகிமை நிரூபிப்பு பணியில் குறிப்பாக விசேஷமாய் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகத்தில் இஸ்ரேலினுடைய முற்பதாக்கள் ஆன்சியன்ட் ஒர்த்திஸ், இந்த ஆன்சியன்ட் ஒர்த்திஸுடைய ரோல் பிளே, அவர்கள் எவ்விதமாக அவர்கள் இயங்க இருக்கிறார்கள், இந்த காரியத்தை குறித்து இந்த எசேக்கியேலினுடைய தேவாலய காட்சியில் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 45:17 படிங்க. இஸ்ரேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அவன் இஸ்ரேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக. இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த அதிபதி, அதிபதி வகுப்பார், ஏற்கனவே இந்த பாடத்தின் துவக்கத்தில் நாம கற்றுக்கொண்டது போல, அறிந்து கொண்டது போல, இந்த அதிபதி வகுப்பார் இஸ்ரேலினுடைய முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறாங்க. இவர்கள் பலி செலுத்த வேண்டும். இவர்கள் ஏற்கனவே விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜீவனுக்கு இவர்கள் பாத்திரரா என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய உன்னத கீழ்ப்படிதலை இவர்கள் அந்த மேசியாவினுடைய மகிமையான ராஜ்யத்தில் தொடர்ந்து தங்களுடைய கீழ்ப்படிதலை காண்பித்து அந்த ராஜ்யத்திற்கே உரிய புதிய உடன்படிக்கையினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றி காண்பிப்பதை அடையாளப்படுத்தக்கூடியது தான் இந்த அதிபதியின் மேல் சுமந்த கடன் மற்றும் அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்களினுடைய தலைவரிசைக்கும் பிதாவாகி தேவன் தெய்வீக நியமங்களை வைத்திருக்கிறார் என்பதை எசேக்கியேலினுடைய மகிமையான தேவாலயத்தினுடைய காட்சிகள் அங்கே விவரிக்கிறது. இவர்களுடைய ஊழியத்தினுடைய பாகம் எங்க இருக்குன்னா, எசேக்கியேல் 46:2 நம்ம பார்க்கும்போது விசேஷமா அவர் கூறுறார், படிங்க. அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டையிலே நிற்க கடவன் ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள் அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக. இங்கே நாம் தியானிக்க கேட்ட வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில் வாசல் நிலையண்டையிலே நின்று அவர்களது ஊழியத்தை நிறைவேற்றுவதாக அடையாளத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வாசல் வெளிப்பிரகாரத்திலிருந்து உட்பிரகாரத்திற்கு செல்ல இருக்கின்ற அந்த படிகள், அந்த படிகளில் நின்று அந்த உட்பிரகாரத்தினுடைய வாசலில் நின்று இந்த முற்பிதாக்கள் வகுப்பாராகிய அதிபதி வகுப்பா ஊழியங்களை செய்கிறார்கள். இதனுடைய ஆவிக்குரிய ஒரு பொருளை நாம் தியானிக்கும் போது இது எப்படிப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும்னா, எலிவேஷன், அந்த தோற்ற முகப்பு, இவர்கள் உட்பிரகாரத்திற்குள் செல்லவில்லை, அதன் வாசலிலே நிற்கிறார்கள். அப்படின்னா வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் காட்சி அளிக்கக்கூடிய விதத்துல வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறவர்கள் இஸ்ரேலிய ஜனங்களும் மற்றும் உலக ஜனங்களும். ஆகவே இவர்களுக்கு இவர்கள் காட்சி அளிக்கக்கூடியவர்களாக, இவர்கள் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ இஸ்ரேலினுடைய முற்பிதாக்களினுடைய கம்யூனிகேஷன் விசேஷமாய் இந்த ஊழியத்தில் பிதாவாகி தேவன் பயன்படுத்துகிறார். மகிமையின் சபை இந்த இஸ்ரேலினுடைய முற்பிதாக்களினுடைய அந்த தொடர்பை, கம்யூனிகேஷனை விசேஷமாய் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆகவேதான் இந்த இஸ்ரேலிய முற்பிதாக்களினுடைய ஊழியத்தை குறித்து டேபர்னக்கல் ஷேடோஸில் நம்முடைய மூத்த சகோதராகிய சார்ல்ஸ் தேஸ் ரசல் அவர்கள் ரெட் ஹீஃபர் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஆசஸ் ஆஃப் ரெட் ஹீஃபர் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆன்சியன்ட் ஒர்த்தி ஸ்பெஷல் சாங்டிஃபையிங் பவரை பற்றி அங்கே பேசியிருக்க. டிபிஃபைட் பை த ஆசஸ் ஆஃப் த ரெட் ஹீஃபர் ஆஃப் சாங்டிஃபையிங் பவர் டு அஸ் நவ் பட் இன் அ மச் லார்ஜர் சென்ஸ் டியூரிங் மில்லின் இல்லேஜ். விசேஷமாக இந்த முற்பிதாக்களினுடைய அனுபவங்களோடு கூடிய விசேஷித்த போதனைகள், அனுபவங்களோடு கூடிய கீழ்ப்படிதல், இவை யாவுமே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஜனங்களுக்கும் ஜீவனை பெற்றுத்தரக்கூடிய, ஆதாமினுடைய மரண தீட்டிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய விசேஷித்த வல்லமை வாய்ந்ததாக, வல்லமையுள்ள சக்தி வாய்ந்ததாக அங்கே விசேஷமாய் தேவனால் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த அதிபதி வகுப்பாராகிய இந்த முற்பிதாக்களின் வகுப்பாருடைய விசேஷித்த பணி அங்கே காண்பிக்கப்படுகிறது அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த முற்பிதாக்களின் வகுப்பினர் விசேஷமாய் புதிய உடன்படிக்கைக்குரிய விசேஷித்த நிபந்தனைகளை, நியமங்களை விளக்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய பல சத்திய வெளிச்சங்களை நமது மூத்த சகோதரர் சார்ல்ஸ் தேஸ் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது அதுல ஒரு விளக்கம் ரிபரன்ஸ் நம்பர் 4624 பேராகிராஃப் 6ல, த வேர்ட் நியூ கவனன்ட் இண்டிகேட் த ரிபிடேஷன் ஆஃப் காட்ஸ் ஃபேவர் டு இஸ்ரேல் அண்டர் த பெட்டர் மீடியேட்டர். இந்த புதிய உடன்படிக்கை விசேஷமாய் இஸ்ரேலியர்களுக்குரிய கிருபைகளை மீண்டும் பெற்றுத்தருவதாக புதிய மேலான மத்தியஸ்தர் மூலமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரேலி ஜனங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை முதல்ல அப்ளிகபிளாக போகுது, முதல்ல செயல்பட போகுது. ஆஃப்டர் தட், அதுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் நம்பர் 4371 பேராகிராஃப் 3, த நேஷன்ஸ் ஆர் டு பி பிளஸ் ஆல்சோ அண்டர் த நியூ கவனன்ட். திஸ் நியூ கவனன்ட் பை பிகமிங் டாட்டர்ஸ் டு இஸ்ரேல். இஸ்ரேலுடைய மகள்களாக அவர்கள் யாரெல்லாம் மேசியாவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் முன்னேற்றத்தை நோக்கி வருகிறார்களோ, வளர்ச்சியை நோக்கி வருகிறார்களோ, அவர்களும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள் பிற்பாடு இணைய இருக்கிறார்கள். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள், புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட சத்திய வெளிச்சங்களை எல்லாம் ஏற்றக்கால சத்தியமாக கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் அந்த காலத்தில் விசேஷமாய் மேன்மையான உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுப்பட இருக்கின்ற முற்பிதாக்கள் விசேஷமாய் வெளிப்படுத்துவார்கள். ஆகவே இவைகளை நாம் நன்கு கற்றிருக்க வேண்டும். இசைக்கினுடைய ஆலயத்தில் இந்த அடையாளங்கள் மூலமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முற்பிதாக்களின் ஊழியம் விசேஷமானது. இசைக்கியல் 46:10 இந்த முற்பிதாக்கள் உலக ஜனங்களை எவ்விதமாக அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் கொடுக்கப்படுது. படிங்க. அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோட கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிபதி வகுப்பாராகிய முற்பிதாக்கள் இஸ்ரேலிய ஜனங்களுக்கு முதன்மையாக அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் விவரமாக இருக்கிறது. அவர்கள் எங்கே சென்றாலும், இஸ்ரேலிய ஜனங்கள் மாத்திரமல்ல பிற்பாடு உலக ஜனங்களும் சேர்த்து, அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களோடு அவர்கள் பயணிக்கக்கூடிய காரியம் அதனுடைய பொருள். நம்ம பார்க்கும்போது அவர்கள் வடக்கு வாசலிருந்து தெற்கு வாசலுக்கு வந்தாலும் சரி, அல்லது தெற்கு வாசலிருந்து வடக்கு வாசலை நோக்கி சென்றாலும் சரி, அதிபதி வகுப்பார் அவர்களோடு கலந்து, அதாவது பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது, இந்த அவர்கள்ங்கிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், ஜனங்களை குறிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஜனங்கள் உலக ஜனங்களை குறிக்குது. அவர்கள் அவர்களோடு அவர்கள் கம்யூனிகேட் பண்ண போறாங்க. எப்படியெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் என்பதற்குரிய உதாரணங்கள் அலைவகை அந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள், உதாரணமாக நமது சகோதரர் ரிக் அவர்கள் கூட கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் மீடியா மாத்திரமல்ல, இன்றைக்கு பார்க்குறோம் அனைத்து நியூஸ் சேனல், இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சேனல் வரும் ராஜ்யத்தில் விசேஷமாக இந்த முற்பிதாக்களின் மூலம் வெளிப்படுத்தப்படக்கூடிய சத்தியங்கள் அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய அளவில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அன்பானவர்களை பார்க்கிறோம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இந்த இஸ்ரேலிய முற்பிதாக்களுக்குரிய விசேஷ தகுதிகள் ஏராளமாக இருக்கிறது. பார்க்கிறோம் நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய பகுதியில் பின்பு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு எத்தனை செகண்ட்ல எத்தனை வினாடியில் ஒரு உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்தாருன்னு தெரியாது, ஆனால் அவர் வர்றார். ஆகவே ஒருவேளை இந்த முற்பிதாக்களினுடைய விசேஷித்த பயணம் மிக விரைவு பயணமாக அதிநவீன பயணமாக தேவனுடைய வல்லமையில் கொடுக்கப்பட்டால் அவர்கள் உலகம் முழுவதும் உடனடியாக விரைவாக பயணித்து சத்தியங்களை அனைவருக்கும் வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ வல்லமையை அவர்கள் பயன்படுத்த இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, விசேஷமாக இவர்களுக்கு ஏற்கனவே அனுபவ ரீதியிலான அறிவு அதிகம். நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு தேவன் விளைய செய்கிறார். அக்ரிகல்ச்சர் இன்றைக்கு ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி பஞ்சம் பசி பட்டினி உலகம் முழுசிருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த முற்புதாக்களின் மூலமாக தேவன் தர இருக்கின்றார். ஆகவே இவர்களிடத்துல விசேஷித்த அனுபவ ரீதியான அறிவு இருக்கு, மிகப்பெரிய அனுபவ ரீதியான ஞானவான்கள் இவர்கள். ஆகவே சகோதரர்கள் அங்கே குறிப்பிடும் போது ஒருவேளை அவர்களுடைய ஹை லெவல் டெக்னாலஜிஸ் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய விவரங்கள் அநேகம் இருக்கு, அவைகளெல்லாம் இவர்கள் மீண்டுமாக பயன்படுத்தலாம். இன்னும் அதிகரிக்கப்பட்ட அந்த ஞானத்தில் மேன்மையான உயிர்த்தல்களில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஸ்லாக்கியங்களில் விசேஷ வல்லமைகளை பயன்படுத்தலாம். சாப்லிங்ஸ் ஆஃப் ஈடன், சீட்ஸ் ஆஃப் ஈடன், ஏதேனினுடைய விதைகளை கூட அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே உடன்படிக்கைகளை மற்ற நாடுகள் மற்ற மக்கள் எல்லாரும் இவங்க இடத்துல போடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவர்களுடைய பூமிக்குரிய வாழ்வாதாரமும் ஆவிக்குரிய வாழ்வாதாரமும் இஸ்ரேலினுடைய முற்பதாக்களை சார்ந்ததாக தேவன் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிலைமையை இங்கே இஸ்ரேலின் முற்பதாக்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதனால தான் எசேக்கியேல் 46:10 பார்க்கும்போது இந்த அதிபதி வகுப்பார் இந்த ஜனங்கள் அனைவரோடும் கைட் பண்ணக்கூடியவங்களா பிரவேசித்து அவர்களோடு வழிநடத்தக்கூடியவர்களாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி பாகங்கள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மிங்கிளாக இருக்காங்கன்றது. ஆகவே ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய விதத்தில் இவர்கள் விசேஷமாய் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த பூமிக்குரிய விலங்குகளை பழக்கப்படுத்துவதில், காட்டு விலங்குகளை நன்மைக்கு ஏதுவாக பழக்கப்படுத்துவதில் இவர்கள் மிகச்சிறந்த நிபுணர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வரும் மகிமையின் ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு முன்பதாக பழைய ஒளிந்து போன டெக்னாலஜிகளாக இருக்குங்களாம், அதாவது வீக்கான டெக்னாலஜியா. ஆகவே அங்கே மிகப்பெரிய அளவில் நியூ டெக்னாலஜிஸை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விசேஷ காரியத்தை இந்த முற்பிதாக்கள் செய்ய இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த முற்பிதாக்களினுடைய ஊழியம் இந்த எசேக்கியேலினுடைய தேவாலய காட்சிகளில் விசேஷமாய் விவரிக்கப்பட்டு வரும்போது இவர்கள் தெய்வீக திட்டத்தில் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆரம்பத்தை, அல்லது வேறொரு வகையில் சொல்வோம் என்றால் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தினுடைய ஆரம்ப பாகத்தில் இவருடைய பங்களிப்பு என்ன, இவருடைய பங்களிப்பு என்ன, இந்த இஸ்ரேலின் முற்பிதாக்களுடைய ஊழியம் எப்பொழுதிலிருந்து இந்த பூமியில் பகுதியிலிருந்து தொடங்க இருக்கிறது, வேர் தியர் மினிஸ்ட்ரி ஸ்டார், அவருடைய ஊழியம் எங்கே இருந்து தொடங்க போகுது அப்படின்னா நாம் கவனிக்கிறோம் கொஸ்டின் புக் 379 climatic event of Armageddon. About the closing time of the trouble, the ancient worthies will appear among us, the Jews, not the infidel Jews, for there are some real earnest Jews who are longing and waiting for the Messiah. ஆகவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாகத்தில் இந்த முற்பிதாக்களினுடைய நேரடி வருகை இருக்கும் என்று சகோதரர் ரசல் அவர்கள் சஜஷன் கொடுத்துறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இவருடைய வருகை மிகவும் விசித்திரமானது, சம்திங் பெக்குலியர் மேனர். ஆகவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வருகையை மிகச்சரியான நேரத்தில், இன் டியூ டைம் இவர்களுடைய வருகை இருக்கும். இந்த வருகை எப்படி இருக்கும்? ப்ராபர்ட்டிகள் அடையாளங்களில், நிழல்களில் காண்பிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் கிங்ஸ் 2 Kings 2:11-27 பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மிக நீண்டதொரு எபிசோட். அதை நம்ம முழுமையை இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனுடைய புல்லட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியில் எலிசா, த ப்ராபட் எலிசா, இவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படின்னா ஆன்சியன்ட் ஒர்த்தீஸ். இவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியில் வேற ஒரு பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது யூதாவின் ராஜாவகை யோசபாத், இஸ்ரேலின் ராஜாவகை யோராம், இவர்கள் அவர்கள் பகைஞர்கள் அதாவது மோவாபியர்களுக்கு எதிராக ஒரு போர் மூலம் சூழல். அப்பொழுது யோசபாத் யாரையும் அடையாளப்படுத்துகிறாருன்னா, ட்ரூத்ஃபுல் ஜூவிஸ் பீப்புள், இன்னொரு வகையில் சொல்கிறதா, த ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், த ஹோலி ஜூஸ். இறுதியில் யோராம், ஜோராம் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, விசுவாசமற்ற ஃபெய்த்லெஸ் ஜூஸ். ஆகவே இந்த இரண்டு வித வகுப்பார் இருப்பாங்க. எப்போ த கிளைமேட்டிக் ஈவெண்ட் இன் அர்மகதோம், இவர்கள் மத்தியத்தில் உதவி தேவைப்படுது. ஏனென்றால் இஸ்ரேல் முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. போரில் மோவாபியர்கள் அவர்கள் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கோக் மாகோக் அண்ட் என்டையர் பீப்புள் ஆஃப் அரப் வேர்ல்டு, ஒட்டுமொத்த மக்களையும் அங்கே குறிக்கிறாங்க. ஒட்டுமொத்த அரபு தேசங்களும் மற்றும் கோக் மாகோக் கூட்டத்தாரும் வரும்போது இஸ்ரேல் அட்டர் டிஃபீட், ஒட்டுமொத்த தோல்வி. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி அவங்களுக்கு வரும்போது, அப்படிப்பட்ட முழுமையான தோல்வி வரும்போது, அந்த டியூ டைமில் மிகச்சரியான நேரத்தில் பிதாவாகி தேவனுடைய ராஜ்யத்தை நிர்வகிப்பு பணியில் இந்த இஸ்ரேலிய முற்பதாக்களை அங்கே வர வைக்கிறார். இதற்குரிய அடையாளம் எலிசாவை அழைக்கிறாங்க. இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா என்று யோசபாத், யோராம் போன்றவருடைய ஆலோசனையில் கேட்குறாங்க. நம்ம அந்த டைப்பில் நம்ம பார்த்தோம்னா, அப்போது இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க போது எலிசா வரவழைக்கப்படுறார். அவர் வந்து தான் மிகச்சரியான நேரத்தில் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுத்தரும்போது அந்த போரில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது இது ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன நிறைவேறும் அடையாளம். அவர் வந்து வாய்க்கால்களை வெட்ட சொல்றார். இரண்டாவதாக ஒரு தகனபலி செலுத்துறார். தகனபலி குறிக்குது கிறிஸ்து இயேசுவினுடைய ஈடுபலி குறித்ததான சத்தியங்கள், மேசியாவை குறித்ததான அறிவு, மற்றும் அதன் மூலமாக புறப்பட வேண்டிய புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள். இவைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஏற்ற நேர சத்தியமாக இந்த பகுதியில் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கு, பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான சகோதர சொல்லி அதை முழுமையாக வாசித்து விளக்குவதற்கு தற்போது சமயம் இல்லை, நாம் ஸ்கிப் ஆகலாம். எங்க அப்படின்னா, இங்கே எலிசா விசேஷமாய் முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே பக்தியற்ற ஜோராம் மற்றும் இந்த ஜோசபாத் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் இஸ்ரேலை அடையாளப்படுத்துகிறாங்க. இவர்கள் ஏதோம் கூட இவர்கள் சம்பந்தம் வச்சு மிக நீண்டதொரு பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த ஏதோம் குறிக்குது இன்றைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்டு நேஷன், கிறிஸ்தவ உலக நாடுகளோடு தான் இன்றைக்கு சம்பந்தம் வச்சுருக்காங்க இஸ்ரேல். பட் அவங்களுக்கு இதன் மூலம் ஒரு விடுதலை கிடைக்க போவதில்லை, தெர் இஸ் நோ ரிலீஸ்மெண்ட், அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. இறுதியில் முற்பிதாக்கள் மூலம் தான் இவர்களுக்குரிய ரட்சிப்பு கொடுக்கப்படும். அதுவும் எந்த இடத்துல எந்த பகுதியில் இவர்களுக்குரிய விசேஷித்த அந்த சாட்சியம் கிடைக்கும்ங்கிறத விசேஷமாக பார்க்கும்போது, த புக் ஆஃப் ஜோயல், யோயல் தீர்க்கதரிசனம் 2:17 இதை குறித்து விவரமாய் தீர்க்கதரிசன வார்த்தைகளில் கொடுக்கப்படுது. படிங்க, யோயேல் 2:17. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசன துள்ளி அடையாளம், மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கொண்டிருக்கக்கூடிய உண்மையுள்ள யூதர்கள். அவர் பிலவுட் பிரதர் ரிக் ஆல்ரெடி மென்ஷன் தட் பிளேஸ், அதாவது அந்த பலிபீடம் மண்டபம் நடுவே இருக்கக்கூடிய பகுதி நேச்சுரலாகவே எந்த பகுதியை குறிக்கிறது என்பதை பார்க்கும்போது, மவுண்ட் மொரியா அல்லது டெம்பிள் மவுண்ட், இந்த பகுதியில் விசேஷமாய் இந்த இஸ்ரேலினுடைய முற்பிதாக்களுடைய காட்சி இருக்கும். ஏனென்றால் அங்கேதான் இறுதி போரில் தோல்வியுற்ற யூதர்களுடைய உண்மையுள்ள கூட்டத்தார் அந்த தேவாலயம் ஏற்கனவே இருந்த இடத்துல நின்று கதறி அழுது மேசியாவினுடைய எதிர்பார்ப்பை, மேசியாவினுடைய நம்பிக்கையை அவர்கள் வைத்துக்கொண்டு கதறி கொண்டிருப்பாங்க, ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. இந்த சேம் டியூ டைம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மேசியாவினுடைய ரெப்ரஸண்டேட்டிவா ஏன்ஷியன் தோட்டிஸுடைய அறைவல் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஈவன்ட், ஒரு விசேஷ நிகழ்ச்சி அங்கே நேரடியாக யதார்த்தமாக நேச்சுரலாக நடக்க இருக்கிறது. ஆகவே இங்கே விசேஷமா இந்த மவுண்ட் மோரியா, த வெரி ஸ்பெஷலைஸ்டு பிளேஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஒட்டுமொத்த உலகத்திலேயே மவுண்ட் மோரியா மிக பிரசித்தி பெற்ற இடம். ஏனென்றால் ஏற்கனவே த கிங் சாலமன் பிதாவாகிய தேவனிடத்தில் அந்த மகிமையான ஆலயத்தை ஸ்தாபித்து ஏறெடுத்து ஜெபம், அவருடைய விண்ணப்பத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா 8 முறைக்கு மேலே அவர் விண்ணப்பம் பண்றார். பிதாவாகி தேவனே, இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு உமது கண்கள் திறந்திருப்பதாக, உமது செவிகள் கேட்க கடவுது என்று அவருடைய விண்ணப்பத்திற்கு பிதாவாகி தேவன் 2 நாளாகமும் 7:15 மற்றும் 16 வசனங்களிலே அங்கீகரிப்பை கொடுத்தார். அதன் பொருள் தேவ மகிமை சாலமோனுடைய ஆலயத்திற்குள் கடந்து சென்றது. தி க்ளோரி ஆஃப் தி ஆல்மைட்டி பாஸ்டு த்ரூ சாலமன் டெம்பிள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அந்த சாலமோனுடைய ஜபத்திற்கு பிதாவாகி தேவன் கொடுத்த அங்கீகரிப்பின் விளைவு மற்றும் தீர்க்க தரிசன நிறைவேறலினுடைய விசேஷித்த ரிசல்ட்டா மவுண்ட் மோரியாவில் த ஒன்லி ஃபியூ ஜூஸ், த ஹோலி ஜூஸ் ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், அவர்கள் உண்மையாக ஜபிக்கும் பொழுது அங்கே இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் விசேஷமாய் அவர்கள் முன் வருகிறார்கள். ஏனென்றால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமான தீர்க்க தரிசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. வாசிங்க 2 நாளாகமும் 7:15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு முறை அல்ல, மெனி மோர் டைம் தேவன் பல முறை இதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சாலமன் கேட்டார், தேவன் மறுபடியும் சொன்னார், பல முறை உறுதி செஞ்சார் தேவன். ஆகவே இந்த ஒரு விசேஷித்த அங்கீகரிப்பு அந்த அந்த நேரத்தில் அந்த அருமுகதான் யுத்தத்தில் இஸ்ரேலியர்கள் முழுமையாக தோல்வியடைந்த பிற்பாடு இந்த தேவனுடைய கரம் அங்கே வெளிப்படும். தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய வல்லமையினால் மட்டுமே அந்த வெற்றி இஸ்ரேலியர்களுக்கு பரிசுத்த யூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாய் இங்கே இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தியங்களை, குறிப்பாக மேசியாவை பற்றி அவருடைய சத்தியங்களை விசேஷமாய் அந்த ஹோலி ஜூஸ்க்கு ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்க போறாங்க. ஆஃப்டர் தட் அந்த யூதர்கள் பிற்பாடு வரக்கூடிய மற்ற யூதர்களுக்கு பாஸ் பண்ண போறாங்க. இப்படியாக அங்கே இஸ்ரேல் தேசத்தில் மேசியாவை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளாக விசேஷமாய் அங்கு கொண்டு சேர்க்கப்படுறாங்கிறத இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் விவரமாய் காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த இஸ்ரேலிலிருந்து புறப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தியங்கள், ரிமூவிங் த பிளைண்ட்னஸ், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதும், அவருடைய கல்லான இருதயம் மாற்றப்பட்டு சரியாக மாற்றப்படுவதையும், இந்த புதிய உடன்படிக்கையினுடைய உன்னதமான ஏற்பாடுகள் மூலமாக விசேஷ வகையில் இந்த முற்பிதாக்கள் செயல்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய மினிஸ்ட்ரி, இவருடைய ரோல் பிளே விசேஷித்த கவனம் பெறுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை மகிமையின் சபை கர்த்தரின் தலைமையிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. எசேக்கியேலினுடைய தேவாலய காட்சிகளில் இவர்கள் உட்பிரகாரத்தினுடைய வாசல் நிலையண்டையிலே இருக்கிறார்கள். 2 விதமான தூண்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம், யாக்கீன் மற்றும் போவாஸ். மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு துணையும், மகிமையின் சபை இன்னொரு துணையும் அடையாளப்படுத்தக்கூடிய விசேஷித்த ஒரு காரியம். டூம், 2 மிக பிரம்மாண்டமான தூண்கள் அடையாளப்படுத்தப்படுது. அங்கே இருந்து புறப்படக்கூடிய உன்னதமான புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த முற்பிதாக்கள் மிக நேர்த்தியாய், மிகச்சரியான நேரத்தில் எலிசா ரெப்ரசன்ட் ஆகி அங்கே இஸ்ரேலுக்கு விடுதலை பெற்று தந்தாரோ, அது போலவே இங்கே இஸ்ரேலின் முற்பிதாக்கள் வெளிப்பட இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய உன்னதமான செயல்பாட்டாளர்களாக எக்ஸிக்யூட்டிவ் விஐபிஸா இந்த முற்பிதாக்கள் தான் செயல்பட போறாங்க. அந்த முடிவில், 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவில் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இன்னும் அதிகரிக்கப்படுமா என்று சகோதரத்தில் கேட்டப்போ அவர் சொன்னார், ஒருவேளை அவர்களுக்கு ஆவிக்குரிய பிளேனில் கூட வாய்ப்பு கொடுக்கலாம், தேவன் கொடுத்தால் அந்த ஒரு காரியம் அனுமதிக்கப்படலாம்னு சொல்லியிருந்தார் சகோதரர். தீர்க்க தரிசன அடையாளங்களில் உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். பார்த்து இந்த பாடத்துடைய நிறைவு பதிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 27 அதிகாரத்தில் மிக முக்கியமான ப்ராஃபிட்டிக் வேர்ட்ஸை ஐசக் கொடுத்தார். ஈசாக்கை கொடுக்கும்போது அவரது அந்திம காலம், ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணுறதுல ஜேக்கப்க்கும் இயேசு ஏசாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு. இங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை முழுமையாக வாங்கிட்டார் அவங்க அப்பா கிட்ட, ஏசா லேட்டரான் வர்றார். இது நம் யாவருக்கும் ஏற்கனவே தெரிந்தது. அவர் வந்து கேட்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 27:38 படிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். தொடர்ந்து படிங்க. அடுத்த அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து 40 நீங்க சைடுல படிங்க. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது பாருங்க. 40 நம்ம பார்க்கும்போது இவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, ஏசாவை பத்தி சொல்றார். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் களத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடி, யாருடைய நுகத்தடி? யாக்கோப். யாக்கோவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று ஈசாக்கு சொல்றார். இது ஒரு தீர்க்க தரிசனமான அடையாளம். இதனுடைய நிறைவேறுதல் எப்பொழுது என்பதை பார்க்கும் போது, 1000 கிளைமேட்டிக்ல முடியும் போது, புதிய உடன்படிக்கையினுடைய உன்னதமான செயல்பாட்டில் இந்த முற்பிதாக்கள் தங்களது பணிகளை முடித்திருக்கும் போது அவர்களுக்கு உரிய ஆசீர்வாதம் மிக விசேஷமாய் உயர்த்தப்படும். அவர்கள் சபைக்கு கீழிருந்து செய்யக்கூடிய பணிகள் முடிவடைந்தது. பிற்பாடு தேவனுடைய கரத்தில் உயர்த்தப்பட்டு ஆவிக்குரிய நிலைமையிலும் மற்றும் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சென்று பிளானட்ஸ் டு பிளானட் மேபி இருக்கலாம். அதனால தான் எஸ்ஐகேலினுடைய தீர்க்க தரிசனத்தில் சகோதருடைய வீடியோ கிளிப்பிங்கில் நம்ம பார்த்தோம். அந்த மகிமையான அந்த மகா பரிசு ஸ்தலத்திற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு அறை இருக்கு. அதை பற்றி சொல்லப்படாமல் இருப்பது முற்பிதாக்களுக்கு இன்னும் அருளப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களின் திரட்சியை குறிக்கக்கூடியதாய் அது விடுபட்டுள்ளது என்பதை நாம் இங்கே தான் நினைவுபடுத்தணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் ஆன் த டியூ டைம், அந்த நேரம் வரும்போது அந்த பணி, அங்கே புதிய உடன்படிக்கையுடைய பணிகளை எல்லாம் இந்த இஸ்ரேலிய முற்பதாக முடித்த பிற்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய அளவு மிக விசேஷமாய் அதிகரிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன நிறைவேதலை ஈசாக்கு அங்கே கொடுத்திருந்தார். ஆகவேதான் அந்த எஸ்ஐகேலினுடைய உன்னதமான இந்த மகிமையான ராஜ்யத்தினுடைய நிர்வகிப்பு பணிகளில் இங்கே மகிமையின் சபை விசேஷமானது. அதை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்ரேலின் முற்பதாக்கள் மிகவும் விசேஷமானவர்கள். அவர்களை மையப்படுத்தி இந்த பாடத்தில் நாம் தீர்க்கதரிசன நிறைவேறுதலை கற்றுக்கொண்டோம். இறுதியில் இந்த பாடத்தோட நிறைவேற்றி வந்துட்டோம். நேரம் கடந்து விட்டது. எஸ்ஐகேல் 48:35 இறுதி வார்த்தை யெகோவா ஷம்மா. பிதாவாகிய தேவன் விசேஷமாய் அவரது மகிமையின் பிரசன்னத்தை இந்த பூமிக்கு கொடுத்து அந்த பூமியை அவர் ஏதேனாக தனது பாதப்படியாக அவர் மாற்றியிருக்கிறார். மணவாளன் மூலமாக மணவாட்டி இந்த உன்னதமான ஊழியத்தில் செயல்பட்டு நித்திய மகிழ்ச்சியையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் விசேஷமாய் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பெற்றுத்தர விசேஷித்த பொறுப்பை பெற்றுள்ளது. தி கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மகிமையின் சபை பெற்றிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை எதிர்காலத்தில் பெற இருக்கின்ற தேவ பிள்ளைகள், அதற்கே உரிய அழைப்பிற்குள்ள தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். மேக் அவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் விசேஷமாக இந்த நித்திய மகிமைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நித்திய மகிமையினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் பொழுது தற்போது நம்முடைய ஜீவியத்தில் இந்த அர்ப்பணிப்பின் காலத்தில் ஏற்படுகிற யாவுமே ஒரு கனவு போல போயிடுங்க. நாம் இந்த காரியங்களெல்லாம் ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்கூடாதுங்கிற, ஏனென்றால் இவைகள் எல்லாம் கடந்து போகக்கூடிய காரியங்கள். வரும் ராஜ்யம் நித்தியமானது, காணப்படுகிறோம் அநித்தியமானவை. பரிசுத்த பேதுரு அவர்கள் 1 Peter 5:10 விவரிக்கும் போது படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் தேவன் நிச்சயமாக நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், இறுதியில் நிலைநிறுத்துவார். மகிமையின் சபையாக இறுதியாக அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரசன்ட் வீடியோ கிளிப்பிங்கை நம்ம பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். போட்டுருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தேசத்தின் தற்போதைய நிலை, இஸ்ரேல் தேசத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள், இவைகளையெல்லாம் நாம் உற்று நோக்கும் போது அர்மகெதோனை நோக்கிய நகர்வுகள் நிறைவேறி வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில சம்பவங்களை நாம் கூர்ந்து கவனித்தோமானால், கடந்த ஒரு வருடத்திற்குள் 3 முறை தேர்தல்கள் நடைபெற்றும் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் தோல்வி நிலையுமே காணப்படுகிறது. அடுத்ததாக இஸ்ரேல் தேசத்தில் குழப்ப நிலை அதிகரித்து உள்ளதால் உள்நாட்டு கலகம் ஏற்படும் அளவிற்கு அவலமான நிலை காணப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தளபதி தங்களுடைய பின்னடைவை ஒத்துக்கொண்டு செய்தி நிறுவனங்களுக்கு செய்தியை அவர் பகிர்ந்தளிக்கிறார். மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசத்தை பொறுத்தவரையிலும் நட்பு நாடுகளின் எண்ணிக்கை என்பதை விட இஸ்ரேல் தேசத்தை விரோதிக்கிற நாடுகளின் எண்ணிக்கை இந்த காலங்களில் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:12-13 காணப்படுகிறபடி நிறைவேறுகின்ற தீர்க்க தரிசனம் இஸ்ரேலில் மீதமுள்ள நேர்மையான யூதர்கள் இறுதிக்கட்ட போரில் இஸ்ரேல் தோற்ற பிறகும் தேவனிடம் விசுவாசத்துடன் ஜெபித்து மோரியா மலையில் உதவி பெற்று முற்பிதாக்களின் வழிகாட்டுதலில் வெற்றி பெற உள்ளனர். அவர்களுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறும்படி தேவன் ரட்சிப்பை அருள் செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்பேற்பட்ட மகிமையான தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை மகிமையின் சபை ஆக்குவதற்கு அழைத்திருக்கக்கூடிய தேவனிடத்தில் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த தேவன் தாமே நம்மவர்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.